தலைப்பு நெடுவாசல் மீத்தேன். அரசை தீட்டுமோ அழிவு திட்டத்தை. மீத்தேனை எதிர்த்தோம் ஹைட்ரோ கார்பனாய் வருகிறார்கள். வேறு பெயரில் வந்திருக்கிறான் வேஷக்காரன். தோற்று ஓடியவர்கள் வேஷமிட்டு வந்திருக்கிறார்கள். வாழ்வு அளிப்பதாய் வாழ்வு அளிக்கிறார்களடா. அழிக்கவோ நம்மை படைத்தது இயற்கை.